ரெண்டாவது, இந்த ஒர்க் ஷாப்ல சில வேர்ட்ஸ் பேண்ட், இது நீ உபயோகப்படுத்த கூடாது. நான் ஏதாவது எக்ஸசைஸ் சொல்றப்போ, ரைட், ஓகே கீர்த்தனியா, நான் ட்ரை பண்றேன், அந்த ட்ரைன்ற வேர்ட் இருக்குல்ல, இங்க எவனுமே ட்ரை பண்ணக்கூடாது. இங்க எவனுமே ட்ரை பண்ண, ஏன் ட்ரைன்றது பேண்ட். நீ அந்த மைக்கை எனக்கு கொடுக்க ட்ரை பண்ண, கொடுக்காத வச்சுக்காத, கொடுக்க ட்ரை பண்ணு, வச்சுக்காத, கொடுக்காத, வச்சுக்காத, கொடுக்காத, கொடுக்க ட்ரை பண்ணு, கொடு. எங்கம்மா அந்த கர்ச்சீஃபை கொடுமா, கொடுக்க ட்ரை பண்ணுமா, கொடுக்காதம்மா, வச்சுக்காத, கொடுக்காத, வச்சுக்காத, கொடுக்க ட்ரை பண்ணு. ஒன்று கொடுக்குறேன், இல்லை வச்சுக்கிறேன், அது என்ன, நான் ட்ரை பண்ணுறேன், ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன் கீர்த்தனியா, ஏதோ என்ன பிடிச்சி. ஒன்று கொடு, இல்லை கொடுக்காம சாவு, வச்சுக்கோ. பீப்புள் மோ, நிறைய பேர் அவங்கள அவங்களே சீட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல அப்படின்றதுல அப்படியே உள்ளே போயிடுவாங்களே தவிர, ஏன் என்னால் பண்ண முடியலன்றதே பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் நான் ஏதாவது க்வெஸ்சன் கேட்குறேன்னு வச்சுக்கோ, ஒன்று பேசு, இல்லை பேசாமல் இரு, மைக்கை பிடிச்சிக்கிற, மைக்கில் வந்து பேச சொல்கிறேன், ஒன்று வந்து பிடிச்சி பேசு, இல்லை பேசாமல் இரு. நான் பேச தான் ட்ரை பண்ணுற கீர்த்தனியா, எனக்கு அது வரல. அந்த சீன் எல்லாம் சீனு, அங்கே உள்ளுக்குள்ளே ஏதோ பிளைண்ட் ஸ்பாட்டு, உனக்கே தெரியாத விஷயம் ஒளிஞ்சிக்கின்னு இருக்குதுன்னு அர்த்தம், ரைட். அந்த ட்ரைன்ற பொய்யை நீ வெளில எடுத்துட்டியானாதான் எந்த பாம்பு உள்ளே டான்ஸ் ஆடின்னு இருக்குதுன்றத உன்னால் கண்டுபிடிக்க முடியும். எத்தனை பேருக்கு இது புரியுது? வெரி குட், கிவ் யுவர் செல்ஃப் அ பிக் கிளாப்.